என் நாதமே வா. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை, ராகங்களின்றி சங்கீதமில்லை, சாவொன்றுதானம் காதல் எல்லை. என்னாதமேவா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. வந்து பழகுமோ அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகளில் துளிகள் வடியுமோ, அது சுடுவதை தாங்க முடியுமோ, கனவினில் எந்த உயிரில் உறவாகி விடிகையில் இன்று அழுது பிரிவாகி, தனிமையில் எந்த இதயம் சருகாகி உதிருமோ, இறைகள் இட்டாலும் மறைந்து கொள்ளாது, அறைகள் இட்டாலும் வழியில் நில்லாது, பொன்னினதி தன்னினதி ஜீவனதி. கரங்கள் தொழுதபடி சிறைகளும் பொடிபட வெளிவரும் ஒரு கிளி, இசையனும் மழை வரும் இனி எந்த மயில் வரும், ஞாபக வேதனை மீறுமோ, ஆடிய பாதங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ, பாடிடுமோ, ஆடிடுமோ, பாடிடுமோ. ராஜதீபமே எந்த வாசலில் வாராய குயிலே, குயிலே, குயிலே, குயிலே, உந்தன் ராகம் நின்று ஆடும் ராஜதீபமே. நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே, மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே நீதானே நீதானே. விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய், விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய். எங்கள் எங்கும் உந்தன் பிம்பம் செல்லும் முத்து சிற்பம், கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம், இன்னும் என்ன நெஞ்சில் லட்சம், கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம், முல்லை பூவில் முள்ளு உண்டோ, கள்ளு கொண்டு விழுந்த வேஷம் என்ன ராஜதீபமே. சனி சனி சனி சனி சனி சனி சரி சனி சனி சனி சரி சரி மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.